إِنَّ الشَّيْطَانَ لَكُمْ عَدُوٌّ فَاتَّخِذُوهُ عَدُوًّا. وقال النبي صلى الله عليه وسلم: المرأة عورة إذا خرجت من بيتها استشرفها الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாலாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து, ஷைத்தானின் நண்பர்கள் 10 பேர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபுலீசிடத்திலே கேட்கிறார்கள், கம் ருஃபக்காஹு, உனக்கு நண்பர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், நீ உம்மத்தி, என் உம்மத்திலிருந்து நீ யாரையெல்லாம் நண்பர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று பெருமானார் கேட்கிற பொழுது, இபுலீசு சொன்ன அந்த 10 பேர்களை உங்களிடத்திலே நான் அறிமுகம் செய்யப் போகிறேன். முதலாவதாக இபுலீசு சொன்னால், எனக்கான முதல் நண்பன் யார் தெரியுமா? அல் இமாமுல் ஜாஹிர், அநீதி அளிக்கிற அரசன் தலைவன் என்றான். எந்த அரசன், எந்த நாட்டின் தலைவன் அநீதி அளிக்கிறானோ அவன்தான் எனக்கு நண்பன். அவனுடைய உள்ளத்திலே நான் அநீதியை போடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 8 நாடுகளுக்கு கடிதம் எழுதினார்கள். ஹெர்கல் மன்னருக்கு எழுதினார்கள், ஹெர்குலிஸ் மன்னருக்கு, மக்கூக்கிஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினார்கள், நிமஸ்கில் இருக்கிற ஆயுதத்துக்கு பெருமானார் கடிதம் எழுதினார்கள், கிஸ்ரா நாட்டு மன்னன், பார்சி நாட்டு மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள், அபிசினி அபசா நாட்டு மன்னருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுகிறார்கள், நஜிதுக்கு பெருமானார் கடிதம் எழுதினார்கள், அம்மானுக்கு பெருமானார் கடிதம் எழுதுகிறார்கள், பஹ்ரைனுக்கு பெருமானார் கடிதம் எழுதினார்கள், 8 நாடுகளுக்கு பெருமானார் கடிதம் எழுதுகிறார்கள். அதில் 6 நாடுகள் அண்ணல் பெருமானாரின் கடிதத்தை முற்றினார்கள், ஒற்றினார்கள், பாதுகாப்பாக வைத்தார்கள். 2 பேர் நிமஸ்கினுடைய கவர்னர் ஹாரிஸ் கடிதத்தை கிழித்து, பழைய காலத்தில் எல்லாம் அந்த பேப்பர்களை எல்லாம் ஆட்டி முறை செய்வாங்க, முறம் செய்வார்கள், கூடை செய்வார்கள், இது மாதிரி அந்த கடிதத்தை அவன் ஆட்டி வேறொரு பொருளாக பயன்படுத்தினான். பெருமானாரின் கடிதத்தை கிழித்து ஆட்டிய காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலகும் தஹபல்லாஹு குலிகும், இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? நபியினுடைய கடிதத்தை சாதாரணமாக கிழித்து இவர்கள் கூடையாக்கி விட்டார்களே, மாலம் தாமல்லாவுக்கு கூலியும், அவர்களுடைய அறிவை அல்லாஹ் போக்குவான. அதற்கு பிறகு ஆதித்தினுடைய சந்ததிகள், ஆதித்தினுடைய சந்ததிகள் அத்துணைவர்களும் முட்டாளாகத்தான் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. அநீதி அளித்த அரசர்கள் அழிந்து போனார்கள். அதற்கு காரணம் பெருமானார் சொன்னார்கள், ஆதிச்சோடு சைத்தான் சேர்ந்து கொண்டார். இதே மாதிரி கிஸ்ரா நாட்டு மன்னன் பெருமானாரினுடைய கடிதத்தை கொண்டு போய் அப்துல்லா இப்ன உதாப்பா கொடுக்கிற பொழுது அந்த கடிதத்தை வாங்கி படிக்காமல் கிழித்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் கடிதத்தை கிழித்ததை போன்று யா அல்லாஹ் இவரின் ஆட்சியை கிழிப்பாயா? அவ்வளவுதான், ஒரே ஒரு துவா. அநீதியாக நடந்து கொண்ட அந்த அரசனின் நிலை என்னாகுது? ஒரே பெண்ணை அரசரும் நேசிக்கிறார், அரசர் மகனும் நேசிக்கிறார். ஒரே பெண்ணை செய்தன் பெண் வழியாக வந்து நின்றார், அரசரும் நேசிக்கிறான், அரசன் மகனும் நேசிக்கிறார். அரசன் மகன் அல்லாஹு அக்பர், அரசனுடைய மகன் அரசனை கொன்று அந்த பதவியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அரசன் என்ன செய்தான்? குவத்துல் ஜிமா, ஆண்மை நிறைந்த மருந்துன்னு ஒரு மருந்து கொண்டு வந்து விஷத்தை வச்சிட்டான். மகன் குடிக்க வேண்டும், இறக்க வேண்டும் என்று இவன் நினைத்துக் கொண்டான். மகன் போய் அப்பனை குத்தி கொலை செஞ்சிட்டான். ஆனால் அப்பன் எழுதி வைத்திருக்கிற இந்த மருந்தை பார்த்தான், உண்மையிலேயே இதுதான் இந்த பெண்ணை காதலிக்க வைத்தது என்று சொல்லி மகன் குடித்து அவனும் இறந்து போனான். அப்பனும் இறந்தான், மகனும் இறந்து போனான். ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு சைத்தான் இரண்டு பேர்களையும் மாய்த்தான். பெருமானாரின் கடிதத்தை கிழித்ததால் ஜாகிர்களாக இருந்தவர்கள் அழிந்து போனார்கள். இதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், முதலாவது அல் இமாமுல் ஜாகிர், அநீதி அளிக்கிற அரசன் தலைவன் இபிலீசுக்கு உகந்தவன். ஒரு நாட்டினுடைய அரசனை பற்றி அழகாக எழுதுவார்கள். அந்த அரசனுடைய வேலையை, அநீதி அளிக்கிற அரசனுடைய வேலை என்னன்னா, எல்லா மக்களுக்கும் ஒரு படி நெல் கொடுப்பான், மக்களிடத்திலே ஒரு படி அரிசியை கேட்பான். கொடுக்கிறது ஒரு படி நெல், ஆனால் அவர்கள் அரசனுக்கு கொண்டு வந்து ஒரு படி அரிசி தர வேண்டும். எப்படி இருக்கு நாடு விளங்கும்? நெல்லிலே பாதிதான் அரிசி வரும், ஆனால் மீதமுள்ள அரிசியை மக்கள் போட்டு கொடுக்க வேண்டும். ஏறத்தேவை இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய நிலைகளை போல என்று வைத்துக் கொள்ளலாம். கொடுப்பது கொஞ்சமானால் மக்களிடத்திலே பெறுவது நிறைய. இந்த அரசருடைய மகன் பார்க்கிறான், தகப்பனை எல்லாரும் திட்டுறாங்களே, என்ன திட்டினாலும் பரவாயில்ல, தகப்பனை திட்டக்கூடாது, தகப்பன் வெறும் மூத்தா போயிட்டாரு, இப்ப மகன் ஆட்சிக்கு வருகிறார், என்ன திட்டினாலும் பரவாயில்லை, என் தகப்பனை திட்டக்கூடாது, இதுக்கு ஒரு அழகான வழி சொல்லிக் கொடுங்கள் என்று அமைச்சர் இடத்திலே சொல்ல, இது ஒரு பெரிய வழி இல்லை, உங்க அத்தா செஞ்ச மாதிரி செய்யுங்க, எஸ்ட்ரா ஒன்ன மட்டும் சேர்த்துக்கங்க. அமைச்சர் அநீதி அளிப்பவர்களுக்கு கூட பெரிய சைத்தான் இருப்பான், எல்லாத்துக்கும் சின்ன சைத்தான், அவருக்கு கொஞ்சம் பெரிய சைத்தான் இருப்பான். அமைச்சர்களுக்கெல்லாம் அவன் சொன்னா, ஒரு படி அரிசியை நீங்க கொடுத்து ரெண்டு படி, ஒரு படி நெல்லை கொடுத்து ரெண்டு படி அரிசி கேளுங்க, ஒரு படி நெல்ல கொடுத்து ரெண்டு படி அரிசியை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இது அப்படியே பரவாயில்லை, இது பெரிய செய்தானா, இப்பொழுது பார்த்தாயா உன் தகப்பனுக்கு நல்ல பேர் வந்து விட்டது என்றார். அன்புக்குரியவர்களே, இப்ப ஆட்சிகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களிலும் கூட இந்த நிலைதான் நடக்கிறது. இவருக்கு அவர் என்று சொன்னார், இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் நேசிக்கிறோமே தவிர, இதுக்கு அது பரவாயில்லை, அதுக்கு இது பரவாயில்லை என்றுதான் நாம் சொல்லுகிறோமே தவிர, இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சைத்தானின் கை வளைகளாக மாற்றியிருக்கிறார். அன்றைக்கு இருந்த அபூ ஜாஃபர், இமாமே ஜாஃபர், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்னவர்களை செய்த வேதனைகள் நீங்கள் வரலாறுகளிலே பார்க்கலாம். குர்ஆன் இறைவனின் கலாம், அது படைக்கப்படவில்லை, இறைவனின் கலாம் என்று சொன்ன காரணத்திற்காக அஹ்மத் இப்னு ஹம்பல், நான்கு மதுரவினுடைய இமாமாக இருக்கிற அஹ்மத் ரஹ்மத்துல்லாவை அடிக்கப்படுகிறது. சாட்டையால் அடிக்கிற பொழுது அடி கடுமையாக விழுந்து ரத்தம் பூமியில் தெளிக்கும், அந்த அளவுக்கு உண்மையை சொல்வதற்காக அடிக்கிறார் அபூ ஜாஃபர். வரலாறு பேசுகிறது அநீதி அரசர்களின் தலைவன் என்ற அபூ ஜாஃபரையும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபையும் வரலாறு பேசும், அடித்து ரத்தம் தெளிக்க இப்பொழுது இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா இடத்திலே இப்படி அடிக்கிற பொழுது அவருக்கு நீங்கள் பத்துவா செய்யக்கூடாதா அபூ இமாமே ஜாஹிருக்கு முன் உதாரணம், பல இறைநேசர்களை கொண்டு குவித்த ஹஜ்ஜாஜ், அப்படி ரோட்ல போகும்போது ஒரு மனிதன் கேட்டான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? வா, ஒரு கிழங்க வயசான ஆளு வந்திருக்கிறவன்னா ஹஜ்ஜாஜின்னு தெரியல, தெரியாம சொன்னாரு, அவனை மாதிரி முட்டாப்பைய உலகத்தில் எவனுமே கிடையாது, அவன் அசக்கார அரசன், சமுதாயத்திற்கு தீங்களிப்பவன், நல்ல அவனை அனாத்தாக்குவானாக, அது இதுன்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்ல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு வந்ததே கோபம். நான் யார் தெரியுமா? தெரியாது சொல்லுங்க. நான் தான் நீ இவ்வளவு தூரம் திட்டிட்டு இருந்திய காமன் நேரம் அந்த ஹஜ்ஜாஜ் நான் தான். உடனே அந்த கிழமை சொன்னாரா, பொதுவாகவே அறிவாளிகள் இந்த வயதானவர்களுக்கு இயற்கையிலேயே கொஞ்சம் அறிவு கூட இருக்கும், அனுபவம் இல்லையா? நான் ஏன் தெரியுமா, இந்த ஊர்லயே பெரிய லூசு நான் தான். ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை எனக்கு வைக்க முடியும், இந்த ஊர்லயே பெரிய லூசு நான் தான். என்ன செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இமாமே ஜாஹிர் அநீதி அளிக்கிற அரசன் சைத்தானின் சகோதரன் இல்ல. ஆட்சிக்கு வருகிற பொழுது உமர் அலி அல்லா எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கிறதா? உமர் அலி அல்லா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வியாபர் விருந்தோம்பல் செய்யப்படுகிறது, விருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் விளக்கினுடைய திரி அணைந்து போய்விடுகிறது, விளக்கை சரி செய்ய வேண்டும். உமர் அலி அல்லாஹுத்தலா வேகமாக அந்த விருந்தாளி போய் சரி செய்ய போக உமர் அலி அல்லாஹுத்தலா விளக்கி அவர்கள் சரி செய்கிறார்கள். அந்த விருந்தாளி கேட்கிறார், ஏன் உங்களுடைய குலாம் உங்களுடைய அடிமையை சொல்லி சரி செய்ய சொல்லலாமே, ஏன் நீங்களே சரி செய்கிறீர்கள் என்று கேட்க உமர் அலி அல்லாஹுத்தலா சொன்னார்களா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இருந்த அதே உமர் தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கால் முளைச்சிருக்கிறா, ஒரு கை முளைச்சிருக்கிறா, அதே உமர் தான். என் வேலையை நான் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்றார்கள். இப்படி ஒரு ஆட்சி தலைவனை பார்க்க முடியுமா? இன்னைக்கு சாதாரணமா எம்சி ஆவாரு, நேற்று வரைக்கும் மஞ்சப்பைய திக்கு தலைவர், எம்சி ஆகி நாலு நாள்ல ஒரு ஸ்கார்பியோ ஒன்று இருக்கும், அடுத்தவனின் காசில் வாழுகிற இமாமே ஜாகிர்கள், அநீதி அளிக்கிற தலைவர்கள், சைத்தானின் சகோதரர்கள். பஹ்ரைன் நாட்டினுடைய கவர்னராக தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள் அபூ ஹுரைரா. பஹ்ரைனுக்கு அவர்கள் போன விதத்தை வரலாறுகள் பேசுகிறது. ஒரு நாட்டின் கவர்னர் அந்த நாட்டின் கவர்னர் எவ்வளவு கௌரவிக்கப்பட வேண்டும், ஆனால் அபூ ஹுரைரா அதையெல்லாம் விரும்பவில்லை. நாட்டுக்கு கவர்னராக செல்லுகிற பொழுது ஒரு கழுதையில் போனார்களாம், குதிரை இல்ல, ஒட்டகம் இல்ல, அரபு நாட்டில வாகனங்களிலேயே ஆக தாழ்வாக நினைக்கப்படுகிற வாகனம் இமா கழுதை, இந்த கழுதையிலே ஏறிக்கொண்டு நாட்டின் கவர்னர் புறப்பட்டார் என்று வரலாறு சொல்லுகிறதே. இந்த வரலாறுகளை போன்று இனி வரும் தலைவர்கள் இருந்தால் தானே இந்த சமூகத்தை காக்க முடியும். ஆனால் இன்றைக்கு சைத்தானின் வழியில் மாட்டிக்கொண்ட தலைவர்கள் முதல் நடையாளம் இமாம் என்றார். இரண்டாவது சைத்தானின் நண்பன் தாஜிரும் காயினும், மோசடி செய்கிற வியாபாரி. வியாபார துறைகளுக்குள்ளே உள்ளே நுழைந்தால் 30 நாளும் பேசலாம். என்று சொன்னால் சைத்தான் அவ்வளவு ஆதிக்கத்தை அந்த வியாபாரத்திற்குள்ளே போத்தி இருக்கிறார். சாதாரணமாக நாம் பார்க்கலாம், கழுத்திலே ஒரு டை, கையிலே ஒரு அழகான தோல் பை, சொல்வதெல்லாம் போய் இதுதானே இன்றைக்கு நடக்கிறது. தைய கட்டி வந்து நிற்ப வந்து நின்று அவர் சொல்லுகிற அத்தனை, அதுல இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வியாபாரம் மாஷா அல்லாஹ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்து சைக்கிள்ல போறாங்க, வெற்றி கார்டு எடுத்து வச்சுட்டார். என்னன்னா நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், சும்மா இருந்தன தெருவில் இருந்தன அந்த இதுல படுத்திருந்தவன் தான் நான் ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஆரம்பிச்சான். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம், ஒரு புது பணக்காரன் நினைக்கிறார் கடலோரத்திலே ஒரு நல்ல இடத்தை வாங்கி வீடு கட்டலாம் சொல்லி, கடலோரத்தில் ஏதாவது இடம் இருக்குமான்னு கேட்டா, இவன் கடல்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் சஜ்ஜாரில் இடத்த காட்டினானா, மெட்ராஸ் எங்க இருக்கு, சஜ்ஜார் எங்க இருக்கு, அங்க போய் எடுத்து காட்டி இது நல்லா இருக்குங்க, நான் கடலோரத்தில் கேட்டா இங்க இடம் கொடுத்துருக்கிறீங்க, இங்க எடுத்து காட்டுறிய. பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட்காரர் நல்லா பேசுவாங்க, இல்ல அடுத்த சுனாமிக்கு கடல் இங்க வந்துடும், அடுத்த சுனாமிக்கு கடல் இங்க வந்துடும், ஒன்று சம்பளப்படாது. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இந்த வியாபார துறைகளுக்குள்ளே போய் உட்கார்ந்து பார்த்தால் சைத்தான் என்னென்ன வேலைகளை எல்லாம் பண்ணுவான். 85 சென்டிமீட்டர் பனியனை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் கிராமத்தில், நாமே பார்த்த வரலாறு நிகழ்வுகள். ஒரு ஆள் வந்து கேட்கிறார், எனக்கு 90 சென்டிமீட்டர் பணியன் வேணும்னு கேட்கிறாரு. இவருக்கு 85 தான் இருக்கு. உன்னை அமர்த்தி இவர் சொல்றாரு, இதே உங்களுக்கு சரியா போயிடும், தண்ணீரை போட்டா பெருசாயிரும், தண்ணீரை போட்டாக்கா அது இது எலாஸ்டிக் தானே, ஊறி ஊறி பெருசாயிரும். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி 80 சென்டிமீட்டர்ல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அவர்த்த இருக்கிறது 85 தான், இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எங்க 85 பெருசா இருக்குமே, தண்ணீரை போட்டா சுருங்கிடும். ஒன்றை வைத்துக் கொண்டே பலவிதமாக இல்லையா, அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். அரபியில ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, ஹப்பாஸ் இருக்கிறாரு, தஹானும் ரெண்டு பேரும் நண்பர்கள். ரொட்டி கடைக்காரன் வெண்ணெய் கடைக்காரனோடு நண்பன். இவன் அவன்கிட்ட ரொட்டி வாங்குவான், அவன் இவன்கிட்ட வெண்ணெய் வாங்குவான், இப்படி மாறி மாறி. ஆனா இவன் வாங்கும் போது 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கினா, இந்த ரொட்டி கடைக்காரன் 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கினா 450 தான் இருக்கு. கடைசியில் கோர்த்துக்கு கேட்க போகுது, எப்ப 1/2 கிலோ கேட்டான், இந்த 450 தான் கொடுக்கறான் என்று சொல்ல, கலைஞர் நீதிபதி கூப்பிட்டு 1/2 கிலோவுக்கு எதுக்கு நீ 450 கொடுக்கிற? அப்ப அந்த ரொட்டி கடைக்காரர் பதில் சொன்னாரா, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, 450 நான் ஏன் கொடுக்கிறேன்னு சொன்னா, இவன் என்ன கிடைக்காரு சொல்ற, எனக்கு 450 அண்ணா தெரியாது, நான் இந்த ரொட்டியை வச்சுதான் இவருக்கு வெண்ணெய் கொடுக்குறேன், இந்த ரொட்டியை வச்சுதான் வெண்ணெய் கொடுக்குறேன், என் கல்லெல்லாம் கிடையாது, இந்த ரொட்டி எவ்வளவோ அதை இது 1/2 கிலோன்னு ரொட்டி போட்டிருக்குது, 1/2 கிலோன்னு போட்டிருக்குது, நான் அரை வச்சுதான் நிறுத்தி கொடுக்குறேன். இப்ப இவனும் 450 கிராம்லயே ரொட்டி போட்டிருக்கிறான், அரை வச்சு அவனும் வெண்ணெய் போட்டிருக்கிறான். இப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் வியாபாரத்திற்குள்ளே உள்ளே நுழைந்து பார்த்தால் சைத்தான் தன்னுடைய ஆதிக்கத்தை எவ்வளவு அழகாக விரித்து வைத்திருக்கிறார். வேறு வேறு சமூக காரியங்களை கூட இன்றைக்கு வியாபாரமாக கொண்டு வந்து வியாபாரிகளின் கூட்டத்திலே நுழைத்து விட்டார். இன்னைக்கு மருத்துவம் வியாபாரமாக மாறி போன இல்லையா, வேகமா ஆபரேஷன் பண்ணணும், அவசரமா ஆபரேஷன் பண்ணணும்ங்கிறான். உண்மையிலேயே பேஷண்ட்டுக்கு அவசரமோ இல்லையோ, இவனுக்கு அவசரம் காசு, ஏன்னா இவன் லோன் வாங்கி கட்டி வச்சிருக்கிறான், அதனால இவனுக்கு அவசரம், ரொம்ப அவசரமா ஆபரேஷன் பண்ணணும்னு. அப்ப மருத்துவத்துறை இருக்கிறதே, இந்த மருத்துவத்துறை அழகான துறை, அற்புதமான துறை, சைத்தான் அதை கொண்டு வியாபாரத்தோடு இணைத்து விட்டார். கல்வித்துறை இலவசமாக கிடைக்க வேண்டிய துறை, இன்றைக்கு காசு இருந்தால்தான் கல்வி என்ற நிலைக்கு இன்றைக்கு சமூகம் மாற்றப்பட்டிருக்கிறது இல்லையா. அன்பிற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம், இந்த வியாபார துறைகளுக்குள்ளே அதுவும் வாங்குகிற பொழுது நடக்கிற முறை ஒன்று, அதே ஃபால்ட் ஆகும் போது நடக்கிற முறை ஒன்று. பிரிந்து நம்ம வாங்க போறோம் சொன்னா, அல்லாஹு அக்பர், என்ன கவனிப்பு, என்ன கவனிப்பு இல்லையா. ஆக அந்த குப்பை தான், நேற்று சோறு முந்தா நேற்று சோறு அதுக்கு முன்னாடி உள்ள குப்பை தொட்டியாக இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு மரியாதை, என்ன மரியாதை, இது ஃபைவ் ஸ்டார், இது அப்படிங்க இப்படிங்க என்று சொல்லி விற்பனை செய்து, அந்த வாஷிங் மிஷினை விற்பனை செய்து, இன்றைக்கு பெண்களை எல்லாம் வேலை செய்ய விடாமல் எல்லோரையும் கனத்த உடம்புக்காரர்களாக மாற்றி, இன்றைக்கு மருத்துவமனைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி, அதை அந்த வாஷிங் மிஷினை கொண்டு வந்து நிறுத்தி, மிக்சியையும் கிரைண்டரையும் கொண்டு வந்து நிறுத்தி, 1000 பொய்யை சொல்லி வியாபாரம் வேகமாக நடக்கிறது. அதே இது நம்ம வீடுகளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ரிப்பேர் ஆகி வாஷிங் மிஷின் ஓடுறதற்கு அதுக்கும் பேய் குடிச்சு ஆடுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? ரெண்டு ஒரே மாதிரி இல்லையா? அதே மாதிரி இந்த ரவுடி மிரட்டின மாதிரியே இந்த பிரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது கத்துற கத்தம் இருக்கிறது. இந்த நேரத்துல போன் அடிச்சு பாருங்க, போன் அடிச்சு இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு, கேரண்டி இருக்கிறது, கேரண்டி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, அல்லாஹ் அக்பர், இது எங்க வேலை இல்லை, அவருக்கு போன் பண்ணணும், இது அந்த வேலை இல்ல, இவருக்கு போன் பண்ணணும், இது எங்க செக்ஷன் இல்ல என்று சொல்லி பைத்தியமாக்குகிற இந்த வியாபாரங்கள் அன்பிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். அப்ப சைத்தான் உள்ளே புகுந்து நிற்கிறார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் ஒரு சஹாபி யோசனை கேட்கிறார், நான் என்ன வியாபாரம் பண்ணட்டும்னு கேட்டார் ரசூலுல்லாஹ், நான் என்ன வியாபாரம் செய்யட்டும்? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தயவு செய்து நீங்கள் ஹக்கார் வியாபாரம் செய்து விடாதீர்கள், பதுக்கி வைத்து விற்பனை செய்யாதீர்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதுக்கி வைத்த விற்பனை வேண்டாம். அடுத்து ஹலால், ஆனாலும் உனக்கு அது உகந்ததல்ல என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், லா தக்கும் ஜஸ்ஸாரா, நீ கறிக்கடை வைக்க வேண்டாம், ஓ உள்ளத்துக்கும் கறிக்கடைக்கு சம்பந்தம் இல்லை, அது உன்னை கசாபத்துக்கள் உள்ளத்தை கடுமையாக்கிவிடும், அதனால கசாப்களை நீ வைக்க வேண்டாம் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், கபன் கடை வைத்து விட வேண்டாம், கபன் துணி விற்கிற கடை வச்சிட வேண்டாம், கடை திறக்கும் போது இன்னைக்கு நாலு பேர் மௌத்தா போகணும்னு நினைச்சே நீ துறப்ப, அந்த வியாபாரம் வேண்டாம் தயவு செய்து என்று பெருமானார் சிதந்தார்கள் அழைப்பு செல்லும் என்பவர்கள் அந்த சகாபியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சரியத்தும் சொல்லுகிறது, ஒரு தாக்கிரேகா மோசடி செய்கிற வியாபாரிக்கு அடையாளங்களாக மார்க்கம் ஒரு பத்து அடையாளத்தை குறிப்பிடுகிறது. இதெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரெல்லாம் மோசடி வியாபாரி, பத்தில் ஒன்று இருந்தாலும் அவரோடு சைத்தான் இருக்கிறார். முதலாவது அரீத்து அலல் மால், எந்த வியாபாரி பொருளின் மீது பேராசைப்படுகிறார், காசு சம்பாதிப்பதே நோக்கமாக. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் பிசினஸ்ங்க, பிசினஸ்னாலே கொள்ளை லாபம் என்ற நிலைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. பிசினஸ் என்றாலே அடுத்தவனை அடித்தல் கொள்ளை லாபம். எம்பிஏ எதுக்குற படிக்கிறான்னு சொன்னா அடுத்தவன் எல்லாம் ஏமாத்துறதுக்கு என்ன வழியோ அதை கற்றுக் கொடுக்கிற நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். ஹரீசு நலல்மா, இப்ப சைத்தான் உள்ளே இருக்கிறான் என்று பொருள். இரண்டாவதாக கவுல், சொல்லிலே தடித்த சொல்லை பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான், அப்படி இருந்தா அவனோடு சைத்தான் இருக்கிறான் என்று பொருள். தாஜிரே ஹாபின் மோசடி வியாபாரிக்கு அடையாளம் கவுல், சொல்லிலே பச்சை சொல்லுவான், பொய்யை சொல்லி வியாபாரம் செய்வான், வாங்கிய விலையை விட அதிக லாபத்தை வைத்து இதுதான் அசல் என்று சொல்லுவான், பொய் சத்தியம் செய்வான், ஏமாற்றுவான், மோசடி செய்வான், இல்லாததை இருப்பதாக சொல்லுவான், இருப்பதை இல்லை என்று சொல்லுவான். இவருக்கு பேர் ஃபஹாஜுல் கவுல். மூன்றாவதாக சொன்னார்கள், ஏமாற்று வியாபாரிக்கு மூன்றாவது அடையாளம் தொழுகையிலே பொழுபோக்காக இருப்பான். சரியா தொழுக வரமாட்டான், வியாபாரம் முக்கியமா தொழுகை முக்கியமா என்று வருகிற பொழுது தொழுகையை விட அவனுக்கு வியாபாரம் தான் பெரிதாக தெரியும். அது முத்தகாமி, இவனோடு சைத்தான் இருக்கிறான் என்று பொருள். நான்காவதாக சொன்னார்கள், தாஜிரே ஹாயினுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஆக்கிலல் ஹராமி வசுபா, ஹலால் ஹராம பார்த்து சாப்பிட மாட்டான், அவனுக்கு பொருள் வந்து சேர்ந்தால் போதும், எது ஹலால் எது ஹராம் என்ற பாகுபாடு தேவையில்லை என்று நினைத்து வாழ்வான். ஐந்தாவதாக செய்யவள் குழும், குணம் கெட்டு போயிருக்கும், குணம் கெட்டு போயிருக்கும், எவன் எப்படி வாழ்ந்தால் நமக்கு என்ன, தேதி முடிஞ்சிருக்கும், அந்த தேதியை அழிச்சு வியாபாரம் செஞ்சிருவோம். நம்ம இஸ்லாமிய கடையிலே கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலே போடப்பட்டிருக்கிற தேதி முடிந்து விட்டது, அதை அழித்துவிட்டு வியாபாரம் செய்கிற நிலை, அதை பார்த்து கண்டிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அன்புக்குரியவர்களே, முடிந்த தேதியை முடியாததாக போடுகிறவன் பாரு. செய்யவள் குழு. ஆறாவதாக வகையில் கஞ்சனாக இருப்பான். வியாபாரிகள் தர்மம் அதிகமாக செய்ய வேண்டும், ஏனென்றால் வியாபாரத்திற்குள்ளேதான் சைத்தான் குடியிருக்கிறான், அதனால் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், உங்கள் பாவங்களை அது அழித்துவிடும் என்றார்களே ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வகையில் கஞ்சன் சைத்தானோடு இருக்கிறான். ஏழாவதாக சொன்னார்கள், முஸ்லிமின், யார் முஸ்லிம்களிடத்திலே இறக்கப்படவில்லையோ, இறக்கப்படாத வியாபாரி, சமூகத்திலே இறக்கப்படாத வியாபாரி, இவனோடு கஞ்சன் இருக்கிறான், இவன் தான் கெட்ட வியாபாரி. எட்டாவதாக நாசியலில் மௌத், மரணத்தை மறந்து வியாபாரம் செய்வான், மௌத்து நினைச்சு நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நினைத்து வியாபாரம் செய்வார். ஒன்பதாவதாக சொகபத்துக்கும் அனுப்பிச்சா, அவனுடைய நண்பர்கள் எல்லாம் கெட்டவர்களாக இருப்பார்கள், பாரோடு தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள், கெட்ட சவகாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கடைசியாக மார்க்கம் சொல்லுகிறது, எப்பொழுதும் லதீதம் துன்யா, அவன் துன்யாவிலேயே இன்பம் பெறக்கூடியவனாக இருப்பான். அந்த நாட்டுக்கு கொண்டு போறேன், இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து போயிட்டு வந்தோம், என்ன சுகமா இருந்துச்சு, எப்படி எல்லாம் இருந்துச்சு, என்ன அனுபவித்தோம், ஆனால் அந்த தொழுது போயிருக்கும், நோம்ப போயிருக்கும், எல்லாம் போன. உலக ஆசையின் மீது, உலக இன்பத்தின் மீது ஆசை கொண்டவனாக இருப்பான். இந்த பத்து அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் தாஜிரே ஹாயின் மோசடி வியாபாரி, இவன் சைத்தானின் நண்பன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளே சொல்றார் ரசூலுல்லாஹ். மூன்றாவதாக கனிய முதக்கப்பிர், பெருமை அளிக்கிற பணக்காரன், எனக்கு நண்பர் பெருமானாரிடத்தில் இப்படி சொல்கிறார். பெருமை அடிக்கிற மனக்காரன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ரீனா என்பது, செல்வம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற பொருள். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். இதை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் பார்ப்பதே இவர் பெருமை அடிக்கிறாரா பணிந்து நடக்கிறாரா, ரெண்டே ரெண்டுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பார்க்கிறார். பெருமைக்காரனாக பொருள் அல்லாஹ் கொடுத்தது, பிறக்கும் பொழுது பொருளோடு பிறந்தவன் உலகத்தில் யாரும் இல்லை, இறக்கிற பொழுதும் பொருளோடு இறப்பவன் உலகத்தில் யாரும் இல்லை. இதற்கு இடையிலே அல்லாஹ் பொருளை கொடுத்து நீங்கள் குர்ஆன் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். பெரும் பெரும் கோடீஸ்வரன்களை இந்த குர்ஆன் பேசுகிறது, சத்தாதை பற்றி பேசுகிறது, காரூனை பற்றி பேசுகிறது, ஹாமானை பற்றி பேசுகிறது, நம்ரூதை பற்றி பேசுகிறது, பெரும் பெரும் கோடீஸ்வரன்களை பற்றி பேசுகிறது. அவர்களெல்லாம் இந்த செல்வம் நான் சம்பாதித்ததில்லை என்றார்கள். அந்த பெருமையால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்துணை பெருகளையும் அழித்து காட்டினான். யாரெல்லாம் இந்த பொருளாதாரத்தை இணைத்துக் கொண்டு பணிவோடு நடந்தார்களோ, இது ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்தது, நான் என் ரப்புக்காக அவன் என்ன சொல்லுகிறானோ அதை கேட்டு நடக்கிறேன் என்று கொடுத்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உஸ்மான் தனி, அவருக்கு பேரே தனி, பணக்கார உஸ்மான். செல்வம் கூடுகிறது, கூட கூட இந்த உஸ்மானி கனி ஒரு நாள் கூட உஸ்மானி கனி தன்னுடைய பொருளாதார செருக்கை சமூகத்தில் காட்டியதே கிடையாது. வரலாறு பேசுகிறது, அபுத்தகதா ரலியல்லாஹு தஆலா புகழ்முட்ட செல்வத்திற்கு சொந்தக்கார அபுத்தகதா ரலியல்லாஹு தஆலா எங்கெல்லாம் நன்மை இருக்கிறது என்று தேடி தேடி அழைத்து நன்மைகளை கண்டுபிடித்து செலவு செய்யக்கூடிய, அது ஒரு ரகசியமாக செலவு செய்யக்கூடிய பண்பாடு கொண்டவர்களாக வாழ்ந்தார்களே. வரலாறு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு வரலாறை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழை தோழருக்கு, கஷ்டப்படுகிற ஏழை தோழருக்கு யார் பேரித்த மரம் வாங்கி கொடுப்பது என்கிறார்கள். காரணம், அங்கு நடந்த நிகழ்வு ஒன்று. ஒரு பணக்கார சஹாபி அவர் வீட்டிலே பேரித்த மரம், ஒரு ஏழை சஹாபி அந்த சகாபியினுடைய மகன் போய் அந்த மரத்திலிருந்து விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். அந்த பணக்கார சகாபி வேகமாக வருகிறார். பழத்தை எடுப்பதோடு சேர்த்து வாய்க்குள் இருக்கிற பழத்தை, ஏழை பிள்ளையின் வாய்க்குள் இருக்கிற பழத்தை எடுப்பதோடு சேர்த்து வாயையும் கிழித்து விடுகிறார். வேகமாக வாய்க்கிழிந்து ரத்தம் வருகிறது. ஏழை தோழர் பெருமானாரிடத்திலே சென்று சொல்கிறார், நாயகமே, அவர் பழத்தை எடுத்ததில் தவறில்லை நாயகமே, ஆனால் வாயையும் சேர்த்து கிழித்து விட்டார் நாயகமே. பெருமானார் அந்த பணக்கார சகாபியை அழைத்து சொன்னார்கள், இவருக்கு அந்த மரத்தை கொடுத்து விடு, சொர்க்கத்திலே உனக்கு நான் மரம் தருகிறேன் என்று சொல்ல பணக்கார சகாபி கொடுக்க மறுத்து விட்டார். பெருமானாரினுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. ஏழை தோழர் பார்க்கிறார், அன்னல் பெருமானாரின் உள்ளத்தை உடைத்து விட்டாரே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த மரத்தை நான் வாங்கி கொடுத்தால் எனக்கு சொர்க்கத்தில் மரம் இருக்குமா என்று கேட்கிறார்கள். கண்டிப்பாக இருக்கும், போய் உட்கார்ந்து நீ பேசுகிறார்கள். பணக்கார சகாபியோடு அமழுகிறார்கள், நான் என் தோட்டத்தில் இருக்கிற 10 மரம் தருகிறேன், ஒரு மரத்தை தருகிறாயா? முடியாது என்றார். 100 மரம் தருகிறேன், ஒரு மரத்தை தருகிறாயா? முடியாது என்றார். என் தோப்பிலே 1000 மரங்கள் இருக்கிறது, அத்தனையும் எடுத்துக்கொள், இந்த ஒரு மரத்தை கொடு, எனக்காக அல்ல, இந்த ஏழைக்காக, அண்ணன் பெருமானார் விருப்பப்பட்ட ஏழைக்காக நீ கொடுக்கிறாயா? 1000 மரம் கொடு, நான் கொடுக்கிறேன் என்று சொல்ல 1000 மரத்தை கொடுத்து தன் செல்வத்தை எப்படி செலவழிக்கிறார்? 1000 மரத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி பெருமானாரை சந்தோஷப்படுத்தி விட்டு சலாம் சொல்லி புறப்படுகிறார். அபுத்தகதா ரலியல்லாஹுத்தாலா சென்ற அபுத்தகதாவை பெருமானார் அழைக்கிறார்கள். அபுத்தகதா, என்ன நாயகன், இவ்வளவு பெரிய செல்வத்தை கொட்டி கொடுத்து விட்டு, மரத்தை வாங்கி கொடுத்து விட்டு செல்கிறார், சொர்க்கத்தில் உன் மரம் எப்படி இருக்கும் என்று கூட நீ கேட்கவில்லையே. சொர்க்கத்தில் உனக்கு நான் தருகிற மரம் எப்படி இருக்கும் என்று கூட கேட்கவில்லையே. அபுத்தகதா, செல்வ செருக்கு இல்லை, நாலுவருக்கு காட்டு முகத்தில் இல்லை. சொல்லுங்க நாயகன், எனக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரம் எப்படி இருக்கும் நாயகமே? சொன்னார்கள் நாயகம், வேகமாக செல்லுகிற குதிரையிலே நீ பயணம் செய்வாய், 500 ஆண்டுகள் பயணம் செய்வாய், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது என்றார். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், பபுத்தாக அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தார், ஆனால் கிபர் இல்லை, பெருமை இல்லை, பணிவோடு இருந்தார்கள். அல்லாஹும் ரசூலும் நேசிப்பவர்களாக மாறிப்போனார்கள். உஸ்மான் இவன் அப்பானை போன்று அப்துல் ரஹ்மான் இவன் அவுத் ரலியல்லாஹு தஆலா முகடுமுண்ட செல்வத்துக்கு சொந்தக்காரர். என்றைக்குமே அவர் தன்னுடைய அகத்தையை காட்டியதே இல்லை. பணியோடு இருக்கிற பணக்காரரோடு அல்லாஹ் இருக்கிறான், பெருமையோடு இருக்கிற பணக்காரரோடு நீ விழித்திருக்கிறான். நான்காவதாக சாஹிபு ரியா, முகத்துதிக்காரர்கள் தான் என் நண்பன் என்பார். முகத்துதிக்காரர்கள் என் நண்பர்கள். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு ஷைத்தான் முகத்துதியை எப்படியெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லா பொருட்களையும் பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறோம். நம்முடைய உடலை பாதுகாக்க 48 வயசு 50 வயசுக்கு மேல கேட்டு பாருங்க, ஆகியார் எங்க போறீங்க? பாடி செக்அப் போறேன். 6 மாசத்துக்கு ஒருக்கா கரெக்டா நான் பாடியை செக்அப் பண்ணி கிளீனா வச்சுக்குவேன். அப்ப உடலை பாதுகாக்க ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை ஸ்டாக் செக்அப், ஸ்டாக் டேக்கிங் இல்லையா? வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம், தன்னுடைய கடையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளா என்னென்ன பொருள் இருக்கிறது என்று ஸ்டாக் எடுக்கிறார், பாதுகாக்கிறார். பொருளாதாரத்தை பாதுகாக்கிறோம், வீடுகளை பாதுகாக்க, கடைகளை பாதுகாக்க கேமராக்கள். பொருள் போயிடக்கூடாது. கம்ப்யூட்டர் பாதுகாக்கிறதுக்கு கூட ஆன்டி வைரஸ் இல்லை, என்ன வைரஸ் அழிச்சிருங்க. அதை பாதுகாக்க என்றைக்காவது நம்முடைய நன்மைகளை பாதுகாக்க என்ன செய்வது என்று யோசித்திருக்கிறோமா? நாம் செய்கிற நன்மைகளை ஆக குறைவு, குறைவிலும் குறைவான நன்மைகள். இந்த நன்மைகளை எது அளிக்கிறது, எது பாதுகாக்கும் என்று என்றைக்காவது இந்த சமூகம் யோசித்ததா? நம்முடைய நன்மைகளை பாதுகாப்பது எகலாம், நம்முடைய நன்மைகளை அளிப்பது ரியா, முகத்துதி. நன்மைகளை அளித்துவிடும். அல்லாஹ் அக்பர். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை உதாரணங்களை எடுத்து சொல்லுவான். அந்த அழிவை அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கடுமையான வறுமை, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஏழை குடும்பம், அழியும் குடும்பம், ஏழை குடும்பம். ஒருத்தர் சாப்பிடலன்னாலும் அந்த குடும்பத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு குடும்பம் எதுவும் அழிவலி அல்லாஹுத்தால உழைத்து வந்து கொஞ்சம் மாவெல்லாம் வாங்கி அரைத்து கோதுமைகளை அரைத்து வைத்து ரொட்டியை சுட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு ஏழை வருகிறார் நோக்கு வருகிற நேரத்தில், அப்படியே அந்த ரொட்டியை உள்ள இறங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கு பட்டினி, அன்றைக்கு பட்டினி. இந்த மனம் யாருக்கு வரும்? இரண்டாவது நாள் சரி சம்பாரிச்சு ஏதாவது நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பதற்காகவே அனுப்புகிறார். இரண்டாவது நாள் ஒரு ஏழை வருகிறார், ஒரு எத்தீன் அனாதை வருகிறார், அவருக்கு கொடுத்துறாங்க. மூணாவது நாள் கடுமட்டினி, ஏதோ கொஞ்சம் சமைத்து வைத்திருக்க ஒரு கைதி வந்து கேட்கிறார், கொடுத்து விடுகிறார். ரகசியமாக இது நடக்கிறது. ஜிப்ரஹீல் ரசூலுக்கு வந்திருக்கிறார். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து, நாயகனே, உங்க மருமகன் வீட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? உங்கள் மகள் பாத்திமா வீட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், இத்தனை மூணு தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். முதல் நாள் அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா பேசுறான். முதல் நாள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். இரண்டாவது நாள் தீமுக்கு கொடுத்து விட்டார்கள். மூன்றாவது நாள் கைதிக்கு கொடுத்து விட்டு பட்டினி கிடக்கிறார்கள். நாயகரே, கொடுத்தது பெருமைக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, லிவஜ்ஹில்லாஹ், எனக்காக கொடுத்தார். கியாமத்து நாள் வரை அந்த அழியின் குடும்பத்தை, பாத்திமாவின் குடும்பத்தை நினைத்து உலகம் மோத வேண்டும். இதுதான் இஹ்லாஸ். முகத்துதி எங்கே இருக்கிறதோ அங்கே சைத்தான் இருக்கிறான். இஹ்லாஸ் என்று இருக்கிறதோ அங்கு அல்லாஹ் இருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசிக்கொண்டிருந்தார். இவ்வளவு அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். அபூபக்கர் இவ்வளவு அடிமைகளை உரிமை விட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் இவர் முகத்துதிக்காக செய்கிறார், பெருமைக்காக செய்கிறார் என்று பேச அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அபுபக்கரை பார்த்த இந்த வார்த்தை இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏழைகளை தேடி தேடி சென்று ஏழைகளை தேடி தேடி சென்று 63 ஏழைகளை அபுபக்கரை எல்லாம் தேடி தேடி சென்று உரிமை விட்டவரை பார்த்து அவர் முகஸ்துதிக்காரர் என்று சொல்லுகிறீர்களா என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறார். முஹம்மது இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்திலே கதவை பூட்டிக் கொண்டு குர்ஆனை ஓதி ஓதி அழுவார்களாம், ஓதி ஓதி அழுவார்கள், நரகம் வருகிற இடத்திலே நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். சொர்க்கத்தை பற்றி சொல்கிற பொழுது சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். வெளியே வருகிற பொழுது வெளியே வருகிற பொழுது அழுத அடையாளங்கள் தெரியக்கூடாது என்று அவர்கள் நல்ல முகத்தை கழுவி சுருமாக்களை எல்லாம் போட்டுக் கொண்டு வருவார்களாம், சுருமாக்களை எல்லாம் போட்டுக் கொண்டு வருவார்கள். அன்புக்குரியவர்களே, நான் செய்வது இறைவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்ற சமூகத்திற்காக அல்ல, ரியாவுக்காக முகத்துதிக்காக அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகத்துதிக்காரனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தனிமையில் இருக்கிற பொழுது சோம்பலாக இருப்பான், சமூகத்திற்கு வருகிற பொழுது அவன் சுறுசுறுப்பை காட்டுவான். தனியா இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய மாட்டான், நாலு பேர் பார்க்கும்போது ஒரே மாத காத்தார். இதுதான் முகத்துதிக்காரனுக்கு அடையாளம். அவனை புகழ்ந்தான் அதிகப்படுத்துவார், அவனை புகழவில்லை என்றால் குறைத்துக் கொள்வார். பெருமானார் என்ன அழகாக சொன்னார்கள், புகழ புகழ மனிதனை புகழ புகழ அவன் அதிகப்படுத்திக் கொண்டே வருவார், அவனை புகழாத பொழுது குறைத்துக் கொள்வார். இது முகத்துதிக்காரனின் அடையாளம். முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த முகத்துதிக்காரர்கள் என் நண்பர்கள். ஐந்தாவதாக இவனி சொன்னா எனக்கு நண்பனியா தெரியுமா? முகத்துதிக்காரர்களை சொன்னவன் ஆக்கிலும் ஆணியத்தின் எத்தீமுடைய பொருளை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் என் நண்பர். எத்தீமுடைய பொருள் அனாதையினுடைய பொருளை யார் எவர்கள் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் என் நண்பர்கள். எத்தீமினுடைய பொருளை சாப்பிடுவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதை சாப்பிடுவதை விட நரக நெருப்பை சாப்பிடுவது வேண்டும் என்கிறான் அல்லாஹ். பெருமானார் சிறந்தா படிவத்தின் இடத்தில் ஒரு சாப்பிடுகிறார் நாயகி, உள்ளமெல்லாம் இறுகி போயிருக்கிற நாயகி, அதற்கு என்ன வழி என்று கேட்கிறார். ரசுல்லாவை பார்த்து நாயகமே உள்ளத்துல ஒரே உள்ளமெல்லாம் டைட்டா இருக்கு, இறுகி போயிருக்கிறது, என்ன செய்ய? பெருமானார் சிறந்தா படிவத்தில் சொன்னாங்க, ஆயுதப்பு இல்லாத பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்க தலையில போய் தடவி விடுங்க, அவங்களுடைய வம்சம் ஒரு ஊசி இயற்கையும் அதோட சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், உங்கள் கடின உள்ளத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். எத்தீமுக்கு உதவுங்கள், உணவு கொடுங்கள், கடினமான உள்ளத்தை எல்லாம் நீக்குவான். செல்லதா சகாபியர் என்ற ஒரு எத்தீமான பையன் இருக்கிறான், எத்தீமான பையன் இருக்கிறான், அந்த பையனை நான் அடிக்கலாமா என்று கேட்கிற பொழுது கண்மணி ஆயிரத்திற்கு முகமே மாறி போகிறான், முகமே மாறி போகிறது. பெருமானார் சிறந்தார்கள் அணிவ செல்லும் என்று சொன்னார்கள், உன் பிள்ளை செய்கிற தவறை நீ, உன் பிள்ளை செய்கிற தவறை நீ மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாய். இதை போன்று பல முறை அந்த எத்தியும் தவறு செய்தாலும் நீ அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற அவரை மீது கை வைக்கக் கூடாது என்றார்கள். கண்மணி நாயகம் நவீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏழை தாவூத் ஆட்சி அரியணையை கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்பானா. தாவதலைத்தான் ஆட்சி கிடைக்கிற இடையனுக்கு ஆட்சி கிடைக்கிறது. ஜாலூத்தை கொலை செய்கிறார்கள், ஜவாபிராம் மன்னனை ஆட்சி அறியணை கிடைக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சில உபதேசங்களை செய்கிறான் தாவூதுக்கு. தாவதலைக்கிறதுக்கு அல்லாஹ் சில உபதேசம் செய்கிறான். அதுல அல்லாஹ் செய்த மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று, யாதாவூர் குன்லில் யதீமிக்கல் அபிர்ரஹீம், உன் ஆட்சியிலே யதீம்கள் எங்கிருக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கமுள்ள தகப்பனாக நீ நடக்க வேண்டும், இல்லை என்றால் ஆட்சியை பிடுங்கி விடுவீர்கள். ஒரு ஆட்சியாளர் நபி தாவூதுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. ஆனால் அன்புக்குரியவர்களே, நமக்கு அக்கத்தில் இருக்கிற மக்கத்தில் இருக்கிற நம் சொந்தக்கார யத்தீம்களை எப்படி அடித்து சாப்பிடுவது என்று எவன் நினைக்கிறானோ அவன் இபிலீசின் சைத்தானின் நண்பன். ஆறாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இப்படி சொன்னா, என்னுடைய நண்பன் யார் தெரியுமா? ஷார்முல் ஹம், மது அருந்தக்கூடியவன் எனது நண்பன். கரெக்டா டாஸ்மாக் எந்த கடை கூட்டி இருக்கோ இல்லையோ, எந்த கடை ஓடுதோ இல்லையோ, நீங்க போய் பாருங்க எல்லா கடையிலும் ஒரு ஆள் இருக்காது, ஆனா டாஸ்மாக்ல கூட்டம் கூட்டமா இருக்கு. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், நேரா கூட்டு போய் உள்ள விட்டுமா, நீ போ நீ போ. சாரி குலசாம், மதுவை அறிந்தக்கூடியவன் சைத்தானி சகோதரன். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார். ஹஜ்ஜில் மாலிக் இப்னு தீனார் அழுதது அல்லாஹ்விடத்தில் துவாசிக்கிறார்கள், இறை நேசர்களின் பட்டியலில் அவர்களுக்கு என்று தங்கிடம் இருக்கிறது. அரப்பாவிலே கனவுண்டு காணுகிறார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்தான். ஆனால் ஆனால் ஆரூனே பல்கி, பல்க் நாட்டிலிருந்து ஆரூன் என்பவர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார், அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை என்றொரு கனவை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு தேடுகிறார்கள், ஆரூனே பல்கியை கேட்கிறார்கள், தேடி கண்டுபிடித்தார்கள், தேடி கண்டுபிடித்தார்கள். என்ன காரணம் என்று ஆரூனே பல்கி இடத்திலே கேட்கிறார்கள், ஒன்றும் காரணம் சொல்ல தெரியவில்லை. அதற்கு பிறகு கனவு கண்டார்கள், மாலிக் இப்னு தீனார் கனவு கண்டார்கள், அல்லாஹ் எல்லோருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்து விட்டான், ஆனால் இந்த ஆரூனே பல்கியினுடைய ஹஜ்ஜை மட்டும் கபூல் செய்யவில்லை. என்ன காரணம் என்று மாலிக் இப்னு தீனார் கேட்கிற பொழுது, ஒரு நாள் குடித்து விட்டு வந்து அவர் தாய் அதை கண்டத்தில் அறைந்திருக்கிறார். குடி போதையில் வந்து பெற்றெடுத்த தாயை அறைந்து விட்டார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு சர்வசாதாரணமாக இளைஞர் குடித்து விட்டு பெற்றோர்களை நிந்திக்கிறார்கள். அச்சூழல் அவருடைய பதிலிடத்தில் போய் மாலிக் ரஹ்மத்துல்லா தாலா, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லா தாலா சொல்லுகிற பொழுது அவருடைய பல்கி என்றோ நடந்த நிகழ்வு. அதற்கு பிறகு அவர்கள் நிறைய அமல்களை செய்துவிட்டார்கள். ஆனால் கூட என் தாயை அறிந்த கை இருக்கக்கூடாது என்று வேகமாக கையை கட்டிக்கொண்டார்கள். அவருடைய பல்கி இன்றைக்கு வழிமாறுகளின் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள் என்றார். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இந்த சாரி உலகம் அவரோடு செய்தான் எல்லாத்தையும் வழிகெடுக்கிறதுக்கு அவன் கையாள்ற வழியே என்னன்னு சொன்னா, இந்த சுருள் கமல் மதுரை திறந்ததை கூடுவான். ஏழாவதாக அது கத்தாத் இப்படி சொல்லுவான் ரசூலுல்லா இடத்திலே, கோல் சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் என்னுடைய நண்பர்கள். கோல் சொல்லுதல் செல்லல்லா அடைவு செல்லும் என்பவர்கள் கபரின் ஓரமாக சென்று கொண்டிருக்கிற பொழுது சொன்னார்களே, ரெண்டு பேர்கள் அதாபு கொடுக்கப்படுகிறார்கள், ஆனால் மக்கள் நினைத்துக் கொண்டார்கள் அது சின்ன பாவம் என்று நினைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்விடத்திலே அது பெரும் பாவம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒருவன் கோல் சொல்லி நடந்தவன், இன்னொருவன் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கோலும் சாதாரணமாகி விட்டது, சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் செல்வதும் சாதாரணமாக அது பெரும் பாவம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நவீன முசாலிகி சலாத்துடைய வரலாறு கடுமையான பஞ்சகாலம். நவீன முசாலிகி சலாத்து வலாம் அல்லா இடத்துல இருக்கிறார்கள், கடுமையான பஞ்சம், நல்ல மழையை கொடு மழையை கொடு, எல்லாத்தையும் கூட்டு போய் கேடுன்னு அல்ல, எல்லாத்தையும் ஒன்னா கூட்டு போய் முசாலி சலாத்துடைய காலத்திலேயே மழை கொடுகை நம்ம இப்ப ஒன்னா போற மாதிரி இருந்தது. எல்லாரையும் ஒன்னா கூட்டு போய் முசாலி சில அழுது அழுது அண்டாண்டு கேட்கிறாங்க, அல்ல மழையெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களை ஒரு கோல் சொல்றாங்க இருக்கிறான், ஒரு கோல் சொல்ற ஆள் இருக்கிறான், அவன் தௌபா செய்யாம மழையை நான் கொடுக்க மாட்டேன். மூசாலி இதுல அங்க இருந்தே அறிவிப்பு செய்யறாங்க, அங்கிருந்து அறிவு செய்யறாங்க, அல்லாட்ட கேட்கிறாங்க, யாரா அந்த கோல் சொல்றவனை சொல்லு, அவனை நான் உண்டு இல்லைன்னு சொல்லுறப்பே. கோல் சொல்றவன் அல்ல சொன்னா, அப்படி சொன்ன நானும் கோல் சொல்றவனா இருக்கேன், அப்படி சொன்னா நானும் கோல் சொல்றவனா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து தௌபா செய்யுங்க, அவனும் சேர்ந்து தௌபா செஞ்சிருவோம், அதுக்கு பிறகு மழையை தருகிறேன். கடைசியில் எல்லோரோடும் சேர்ந்தும் அவனுக்கு அழுது தௌபா செய்து விட்டான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை கொடுத்தான் என்பது வரலாறு. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் நாட்டின் மன்னன் மாம் சுஹரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை பார்த்து, என்னை குறித்து என்ன வார்த்தைகள் சொன்னீர்கள், என்ன செய்தீர்கள் என்று சொல்ல, உங்களை குறிச்செல்லாம் நான் ஒண்ணுமே பேசலையே என்று சொல்ல, என்னிடத்திலே சொன்னவர் உண்மையாளர், என்னிடத்திலே சொன்னவர் உண்மையாளர், நீங்கள் ஏதோ என்னை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். இமாம் சுஹரி அழகாக பதில் சொன்னார்கள், கோல் சொல்லக்கூடியவன் என்றைக்குமே சாதிக்காது இருக்க முடியாது. என்னை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, கோல் சொல்ல வேண்டாம், கோல் சொல்லக்கூடியவனை உண்மையாளன் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம், என்னை பற்றி எனக்கு முன்னால் சொல்லாமல் எனக்கு பின்னால் கோல் சொன்னவன் எப்படி சாதிக்காக உண்மையாளராக இருக்க முடியும் என்று சுலைமானின் அப்துல் மலிக்கை கேட்ட வரலாறு. அதனால இந்த கத்தாத் லா எதிர்கொள்ளும் ஜன்னத்தை கத்தாத் நம்மா கோல் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எட்டாவதாக இப்படி சொல்லுவான், அல் கஹாவிலுஸ்வலா, தொழுகையிலே எவன் பொடுபோக்காக இருக்கிறானோ அவன் என்னுடைய நண்பன், தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறான். ஜகன்னத்தில நரகத்துல ஒரு வாதிக்கு பேர் முழுகும், ஒரு வாதிக்கு பேர் முழுகும். அங்கு வேதனை கொடுப்பதை கொண்டு வேறு எந்த நரகத்திலும் வேதனை இருக்காது. அங்கிருக்கிற இசைஜந்துக்கள் கொடுமையாகத்தான். இது யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழுகும் என்ற வாதி, நரகத்தில் இருக்கிற வாதி யார் தொழுகையை பொடுமோக்காக தொழுகிறார்களோ அவர்களுக்கு உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் யாராவது பொடுமோக்காக இருந்திருக்கிறார்களா? வரலாறுகளை பாருங்கள். கண் தெரியாத சஹாபி கண்மணி நாயகத்திடத்தை அவர் சொல்கிறார்கள், நான் பள்ளிவாசலுக்கு வர முடியல, கண்ணு தெரியல, வீட்டில் பொழுது பெற்று மாடி கேட்க வாழ்வு சத்தம் கேட்கிறதா என்றார்கள். கேட்கிறது நகரமே, வீட்டிலே தொழுக அனுமதி இல்லை என்றார்கள். கண்மணி நாயகம் சந்தர்ப்பாக அறிவு செல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, யார் முத்தஹாவின் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களும் செய்கிறார்கள் நண்பர்கள். ஒன்பதாவதாக, மாணிக்குல் சக்காத், யார் சக்காத்தை தடுக்கிறார்களோ, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ஜக்காத், பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் ஏற்படுத்திய சுங்க வசூல் ஜக்காத் வரி, இந்த வரி பணத்தை யார் தடுக்கிறார்களோ, கொடுக்க மறுக்கிறார்களோ, இவர்களும் என்னுடைய ரூபகாக்கள் நண்பர்கள். இன்னைக்கு ஏறத்தாழ ஒரே மாதிரி குடிச்சுட்டான். கணக்கு பார்த்து முறைப்படுத்தப்பட்டு ஜகாத்து கொடுப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. காரணம் சொல்லிட்டா இப்படியே கொடுத்துட்டு இருந்தாக்க கொடுக்க முடியுமா? நம்மளே கடன்காரனா இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கோம், அதெல்லாம் ஒண்ணும் முடியாது என்று சேர்த்தால் ஒரு மாதிரியாக்கி ஏதோ தோராயமா ஒரு மாதிரியா போட்டு ஏதோ கொஞ்சம் இதை கொடுத்து விட்டுடலாம், சில்லற காசா மாத்தி அள்ளி விட்டுடலாம் என்று ஒரு முறையை இந்த சமுதாயத்திற்குள்ளே உள்ளே நுழைந்து விட்டார் மாணிக்குல் சக்காத், சைத்தானுடைய ருபக்காக்கள். பத்தாவதாக சொன்னான் இபிலீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அயுதீலல் ஆமால், மேல் எண்ணக்காரர்கள், மேல் எண்ணக்காரர்கள் வருங்காலத்தில் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று வருங்காலத்தை கற்பனை செய்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என் நண்பர்கள். வருங்காலம் என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிற தீர்மானம். அல்லாஹ் ஒருவருக்கு என்ன நாடுகிறாரோ அது நடக்கும். வருங்காலத்துல நான் அப்படி வச்சிடலாம் இருக்கேன், இப்ப அதுல போட்டோம் சொன்னாக்கா என்ன 2 வருஷத்துல 70 லட்சமா மாறும், அந்த 70 லட்சத்தை இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் சொன்னாக்கா அது ஒரு 4 கோடியா மாறிடும். இவனுக்கே கேரண்டி இல்லை, போய் ஒரு கடையில உட்கார்ந்து 4 கோடியை சாப்பிடுவா முடிஞ்சு போயிருவான். ஒரு 4 கோடிக்கு கணக்கு அயுக்கியில் இல்லாமல் மேலெண்ணக்காரர்கள் என்னுடைய நண்பர்கள், இந்த 10 பேர்களும் என்னுடைய நண்பர்கள், இவர்களை நான் நரகத்திற்கு அழைத்து செல்லாமல் விடமாட்டேன் என்று எப்படி சொல்லுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதிலிருந்து நம்மையும் நம் சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. வாஹுரு தஹ்வானாகி அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நேற்று ஒரு 3 கேள்வி கேட்டோம். ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 60 வயச நபி தாவூத் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார், 60 வயச. ரெண்டாவது நபி மூசா அலி இஸ்லாத்தோடு கூட இருந்த மீனை தூக்கி செல்லுகிற பொழுது கூட இருந்த நபி யாருன்னு கேட்டோம், அவர் யூசா இப்னு நூன், யூசா இப்னு நூன். மூன்றாவது கேள்வி, அந்த ரிவாயத்தை அறிவித்தது யார் என்று கேட்டோம், ஹசனுல் பசரி அஹமத்துல்லா அளித்தாங்க. பதில் எழுதியவர்கள் அல்ஹம்துலில்லா பரவாயில்ல, 31 பேர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள். அதுல ஜலாலுத்தீன் மரக்கடை பதில் சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி சரியான பதில் எழுதினவங்க மொத்தம் 25 பேரா 31ல சரியா பதில் எழுதினவங்க 5 பேர் அல்ஹம்துலில்லா, அதுல 3 பேர். இரண்டாவது மன்சூர் ரத்னபுரி பதில் எழுதியிருக்கிறார்கள், பாரக்கல்லா ஐயாக்குமுல்லா. மூன்றாவது சதாம் ஹுசைன் மரக்கடை பதில் எழுதியிருக்கிறார்கள், அல்லாஹ் கபூல் செய்தாக. அதே மாதிரி இன்றைய கேள்விகள், இறைவனுக்காக முதல் நாள் ஏழைக்கும், இரண்டாவது நாள் எத்தீமுக்கும், மூன்றாவது நாள் கைதிக்கும் உணவு கொடுத்த குடும்பம் எது? எந்த குடும்பம், யாருடைய குடும்பம் உணவு கொடுத்த? இரண்டாவது கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி என்ன வியாபாரம் செய்ய என்று கேட்டபொழுது 3 வியாபாரம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க. அது என்னென்ன வியாபாரம், என்னென்ன வியாபாரம்? மூணாவது கேள்வி, ஷைத்தான் முதல் நண்பன் என்று யாரை சொன்னார்? எனக்கு முதல் நண்பன் என்று சைத்தான் யாரை சொன்னார்? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பதில் இருப்பார். இதே இடத்திலே 20